श्रीमान्निरङ्कणनाथार्य कविताक्षीरकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. நேற்று ஸ்லோகத்துல இந்த மூணாவது கோஷம் எதுக்கு ஆரம்பிக்கப்படுறது? சில பேர் தர்க்கத்தை வச்சுட்டு குறுக்கு புத்தியினால பகவான் கிட்ட இருக்கிற இதெல்லாம் விபரீதமா சொல்லுவா, அவளை கண்டனம் பண்ணணும். அதனால தத்துவத்துல நமக்கு ஞானம் நல்லா உதிக்கும். ஆனால் அந்த ஞானம் நமக்கு நல்லா வந்தா கூட சில பேர் என்ன பண்ணுவா, எல்லாமே பொய், அதனால யாகம் வேண்டாம், உபாசனமும் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், எதுவுமே இல்லாமல் பொதுவாக ஒரு ஞானம் வந்துருச்சுன்னா போறோம். பாச்சார்த்த ஞானம், தத்துவ ஞானம் வந்துருச்சோம்னாலே அதனாலேயே அவளுக்கு மோட்சம் கிடைச்சிடும், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாக்க அது தவறு. பொதுவா ஒரு மனிதனுக்கு எது முக்கியம் அப்படின்னா புற அடக்கம் முக்கியம், இந்திரிய நிகரம். இந்திரிய நிகரம் வேணும்னாக்கா அதுக்கு நம்ம மனச இந்திரியங்களை உடம்ப பிராணனை எல்லாத்தையும் அபியாசம் பண்ணி அபியாசம் பண்ணி நம்ம கீழே கொண்டு வரணும். அதுக்கு அதீனமா நம்ம இருக்கக்கூடாது. சாமி தானே நம்ம உட்கார முடியும் அப்படின்னு சாமி உட்கார இருந்தோம், அதிகம் அந்த சாமி உட்கார்றது என்னால உட்கார முடியும் அப்படின்னு அதுமையா உட்காருங்க, காரணிகள் தான் உட்கார முடியும் சொல்லா இருக்கோம். அந்த மாதிரி உட்கார்ந்து பழகப்பட்டுட்டோம்னாக்கா நம்மளால நிக்க முடியாது, காலை உட்கார் மடிச்சிக்க முடியாது, உடம்பு நிமிர்ந்து உட்கார முடியாது, ஊன் போட்டுடும், உடம்பு கஷ்டப்படும். இந்த மாதிரி நம்ம சுகத்தை எதிர்பார்த்து சுகத்தை எதிர்பார்த்து பண்றதுனாலதான் நம்ம உடம்பு போயிடுது. உடம்புக்கு அதீனமா நாம இருக்கக்கூடாது, நமக்கு அதீனமா உடம்பு இருக்கணும். இது வந்து வேதாந்தத்துக்கு ஒன்றி சொல்லல, லௌகீகத்திலே கொடுத்த இதுதான் சரி. எனக்கு இந்த காலம் ரொம்ப மோசமா இருக்கு, யாரு யாரை இந்த காலத்துல பாத்துக்கிறானே நமக்கு தெரிய மாட்டேன்றது. ஒரு பிள்ளைகளோ பொங்கலோ அவாவா சுதந்திரத்தை எதிர்பார்த்துட்டு யாருமே யாரையும் பாத்துக்கிறது இல்லை. நம்ம நம்ம நம்மளுடைய இதுல தான் இருக்கணும். திருமண சொந்தத்தை பார்த்தோம் பாருங்கோ, கஸ்கரின் பிரதிஷ்டிதாகே மகிழ் பிரதிஷ்டிதாக திருமண அனன்யாதாரம். அந்த மாதிரிதான் நம்மளும் இருக்கணும் இந்த காலத்துல. அதுக்கோசரம் நம்ம உடம்ப நல்லா வச்சு நோனிச்சுக்கோங்க, யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம். இது வந்து பொதுவா லௌகிகத்துக்கு, வேதாந்தத்துக்கு பாத்துக்கோங்க. உடம்பு எவ்வளவு போல நமக்கு அடக்கமா இருக்கோ, நமக்கு அடங்கியிருக்கோ, இந்திரியங்கள் நமக்கு அடங்கியிருக்கணும், அந்த மாதிரி உடம்பு அடங்கியிருக்கணும், பிராணம் அடங்கியிருக்கணும், மனசு அடங்கியிருக்கணும், நாக்கு அடங்கியிருக்கணும், எல்லாத்தையும் அடக்கிட்டாக்க நாம பெருமாள் கிட்ட நேரம் போயிடலாம், உபாசனம் பண்ண முடியும். அதனாலதான் இந்த உபதேசங்கள்லாம் நிறைய நமக்கு வரது. திருப்பி திருப்பி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெருமாளையே நினைச்சுன்று ஒரு மணி நேரம் கோயிலுக்கு போய் இருந்துட்டு வரோம், புறப்பாடா இருக்கு, கோஷ்டி கேட்கிறோம், கீர்த்தம் வாங்கிக்கிறோம், நம்ம வந்து தெரிஞ்ச ஸ்தோத்திரபாடம் சொல்றோம், இந்த மாதிரிலாம் சொன்னா என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு கஷ்டம் தெரியாதுன்னு நேரத்துல எத்தனையோ அவற்றை சொல்றேன். 40 நிமிஷம் 40 நிமிஷம் 50 நிமிஷம் காலாவது சேர்க்கிறோம். அந்த சமயத்துல என் உடம்பு கஷ்டம் அடையன்னு தெரியறதில்ல, ஏன் தொண்ட முடியாது, கை முடியாது, ஏதோ இருக்கும். ஆனால் இந்த உற்சாகம் இருக்கு பாருங்க, எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கறது, நிறைய வாட்சியை நினைச்சிருக்காங்க. அதனால இந்த மாதிரி நாம இருக்கணும். அது இருக்கணும்னாக்க இதுக்கு உபாசனத்தெல்லாம் அனுஷ்டிக்கணும். உபாசனத்தெல்லாம் அனுஷ்டிச்சாதான் எந்திரமான் தன்னுடைய மோட்சத்தை கொடுப்பான், தன்னுடைய பிராப்திங்கிறத கொடுப்பான். இன்னைக்குதான் நான் வந்து கீதா பாஷ்யம் உபாத்தியாயத்தில் சொல்லியிருக்கேன், அனன்யா சிந்தையன் தோமாம் அனன்யா சிந்தையன் தோமாம் என் தோமாம் சொல்லுமா. அங்க வந்து சொல்லச்ச யோகக்ஷேமம் அகாமியம் யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம்யோகக்ஷேமம் அவாருக்கு நான் யோகம் என்னுடைய பிராப்தி இதுவரையும் தான் அடையாதது. யோகம்னு என்ன அர்த்தம், அப்ராப்திய பிராப்தி யோக, இதுவரையும் நம்ம அடையாதது, அதை அடையிறது சேர்க்கை. அந்த யோகம் என்னோட யோகத்தை மத் பிராப்தி ரூப யோகம். அதுக்கப்புறம் க்ஷேமம், க்ஷேமம்னு அர்த்தம் புனராவர்த்தி இல்லை அபுனராவர்த்தி, திரும்ப அதை ரட்சிக்கிறதுன்னு அர்த்தம். என்னை அறிஞ்சுக்காக்க எங்கிட்ட இருந்து அவரை திருப்பி அனுப்ப மாட்டேன், அதை பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம், உபாசனம் பண்ணு, உபாசனம் பண்ணினாத்தான் நமக்கு அது கிடைக்கும். இது பெருமாளுடைய விசேஷத்தி, நாம என்னமோ எழுதவில்லை. நம்ம எம்பெருமானம் சாய்க்கிறதோ சூத்திரகாரன் சாய்க்கிறதோ எழுதிக்கணும் சூத்திரகாசியோ எல்லாமே இதெல்லாம் பெருமாள் சாட்சி விஷயம், விவாத சாட்சி விஷயம். அது அந்த விஷயத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி அத்தேதிகள் எல்லாம் சொல்றதற்கு பார்க்கணும், உபாசனம் பண்ண வேண்டும், பெருமாளை அனுபவிச்சுடு, அல்லது ஞானம் வந்துட்டாலே போறோம், ஆனா பெருமாள் நம்ம போய் அடைஞ்சுள்ளோம். நம்ம வேற பிரம்ம விரோதின்றாவா, நம்ம தெரிஞ்சவன் பிரம்மமாவே மாறிடுவான், உபாசனமே வேண்டாம், வாட்சியார்த்த ஞானமே போறோம் அப்படின்னு அவ சொல்றார். ஏகதேசிகளோ அதையும் ஒத்துக்கல, சுகத்தையும் வேண்டாம் அபாதனம் வேண்டாம், ஒன்றும் எம்பெருமானுடைய சகனத்தினால் நமக்கு எல்லாம் கிடைச்சிடும்ன்ற இதெல்லாம் தவறு. நமக்கு மோட்சம் வேணும், மோட்சம் வேணும்னாக்கா நமக்கு இங்க இருக்கிற பிடிப்பு போகணும். இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சுகம் துக்கம் எல்லாமே நமக்கு பிடிப்பு, அந்த இதில் பிடிப்பு போயிடணும். அந்த பிடிப்பு நமக்கு போனோம்னாக்க இந்திரிய நிகரங்கள்லாம் வந்து மனசை ஜெயிச்சு எம்பெருமான் கிட்டயே சிந்தனை நடக்கணும். அப்படிலாம் பண்ணினாத்தான் எம்பெருமான் உனக்கு கிரகிப்பான். அதனால இந்த முதல் ஸ்லோகத்தை இந்த பாதையே ஆரம்பிக்கிறார் அப்படின்னாக்க பலமான வித்யைகளுடைய சுரூபத்தெல்லாம் சொல்லணும், அதெல்லாம் அனுபவிக்கிறத பத்தி எல்லாம் சொல்லணும். அதுக்கோசரம் மோட்சம் அடையணும்ன்றதுக்கோசரம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லணும். இப்போ இரண்டாவது ஸ்லோகத்துல முதல் ரெண்டு பாதம் என்ன சொல்லி, மூணாம் அத்தியாயத்துல முதல் ரெண்டு பாதம், மூணாம் பாதம் நாலாம் பாதம் என்ன சொல்றது, அதை இப்ப சாய்க்கிறார். நம்ம பயம் தான் இருக்கும், ஒண்ணுமில்லை, ஒரு ஆபீஸ் போக வேண்டியதா இருக்கு, இன்னைக்கு எனக்கு மீட்டிங் வச்சிருந்தா பிசி நான் அபாயம், எனக்கு போகவே இஷ்டம் இல்லை, நாட்டை போறது நட்டுறது பண்றது பேசிட்டு இருப்பா, என்ன சொல்லுவாங்க, ஏதோ இத்த பண்ண அத்த பண்ணா எனக்கு கம்ப்யூட்டர் எல்லாம் தெரியாது, ஏதோ வச்சிருக்கா அதெல்லாம் பார்த்து பண்ணணும். சரி அதுக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். நம்ம மாதிரி நம்ம உத்தியோகம் போற இடத்துல கூட நமக்கு இன்னைக்கு நம்ம மேனேஜர் என்ன சொல்லுவோம், இந்த மாதிரிலாம் மனசுல சங்கடப்படாது. அப்படி இதெல்லாம் என்னது, நம்மளுடைய ஜீவனம் அது, உத்தியோகம் கொடுத்துருக்கா சம்பாதிக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யணும், அதுக்காக ஏதாவது காரியங்களை போறாளே அப்படின்னு எல்லாமே நம்ம பயப்படுறோமே. இங்க வந்து மோட்சத்துக்கு நம்ம போனோம், ஆனா நம்ம தப்பு பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும், நிறைய நரகா வாப்தி வரும், சொர்க்காதிகள்லாம் கூட நமக்கு அனுகூலம் இல்லை, சொர்க்காதிகள் கூட நமக்கு அனுகூலம் இல்லை, அதிருத்த நரகா வாப்தியுமே இந்த நரகம்லாம் நமக்கு வராது, நரகம்லாம் நமக்கு வரக்கூடாது. அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த நரக யாத்திரைன்றது சாதாரணமானதல்ல, சாதாரணமானதல்ல, ஆத்துல உட்கார்ந்து இருக்கும், நமக்கு பிடிக்காத இடத்துல உட்கார்ந்து இருக்கும், நம்ம ஆண்ல பொதுவா நமக்கு பிடிக்காத இடம், அந்த உட்கார்ந்து இருக்கிற சமயத்துல அந்த சூழ்நிலை அங்க இருக்கிற மனுஷியார் அவ பேசுறது இதெல்லாம் கேட்க கேட்க கேட்க ஊசி மேல நிக்கிற மாதிரி இருக்கும், எப்படா இங்க கிளம்புவோம்னு தோணும். ஏதாவது ஒரு இடத்துல அனுபவிக்கணும், ஒரு புருஷன் தன்னுடைய அங்கனைக்கு என்ன தோணும், சீக்கிரம் ஒழுங்கு போய் மாட்டோம் அப்படின்னு தோணலாம், படுத்திட்டே இருக்கா புருஷன், ஏன் இப்படி நடக்கிறது படுத்துறேங்க அப்படின்னு பர்த்தாவுக்கு தோணும், குழந்தைகளை நாம படிச்சினா அது மாதிரி தோணும், ஒரு மாட்டு பொண்ணை படிச்சினா அப்படி தோணும், இந்த மாதிரி நடக்க வேண்டும் கஷ்டம். அதனால இடங்களை விட்டுட்டு விலகி போனோம் அப்ப எல்லாரும் அரசு நாம அந்த மாதிரிதான். இந்த கஷ்டங்கள் சொர்க்கத்திலையும் சொல்லியம், சொர்க்கம் கூட நமக்கு அப்படிப்பட்டதுதான். ஏன்னா நம்ம சொர்க்கத்தை கூட அப்படிதான் அனுபவிக்கணும். சொர்க்கேபி பாததீதஸ்ய கிரைஷ்ணோர் நாசினர் பூலோகத்துவத்தை போயிட்டான். அங்க போனா கூட சரி, ஐயோ எப்ப போவோம் நம்ம, கீழே போயிடுவாளா, கீழே அமைச்சிருவாளே அமைச்சிருவாளே நமக்கு நேரம் வச்சுக்கோங்க, அனுபவிக்கணும் முடியாது சொர்க்கத்தை. எல்லாமே அப்படித்தான் இந்த சம்சார பந்தத்தில் இருக்கிற பயணம். அதனால சொர்க்கமும் எல்லாமே நரகத்துடன் பயம் பயம் பயம் தான் நமக்கு எல்லாத்தையும் இது பண்றது. தைரியம்ன்றது நமக்கு கிடையாது. எந்த ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எதை பார்த்தாலும் நமக்கு பயம் வந்துடுறது. அதனால இந்த நரக யாத்திரைகள்ல இருந்து நம்ம விடுபடணும், நம்ம விடுபடணும். அதுக்கோதனா நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஏதோ ஒரு நரகம், அந்த நரகமானது நமக்கு கூடாது, நம்ம மாட்டிக்க கூடாது. அதுதான் நம்மளுடைய சிந்தனை இருக்கிறது. அதனாலதான் ஏன் சொர்க்கத்துக்கு ஒருத்தம் போறான், போச்சே எப்படி இந்த உடம்ப ஒத்துறோம், அதுக்கப்புறம் கலந்துரும் பித்ரியானம் தூமயானம்ன்ற அங்கேருந்து போனாக்க அங்க போய் சொர்க்கத்தை கொஞ்ச நாள் அனுபவிச்சான், சொர்க்கம் முடிஞ்சு போச்சு, திருப்பி தான் பண்ண கர்மாக்களை அனுபவிக்கணும் அப்படின்னு அங்கேருந்து இறங்க ஆரம்பிக்கிறான். இறங்க ஆரம்பிச்சிச்ச எப்படி எப்படி இருந்தோம் வைராகிய பாதத்தை பார்த்தோம், அந்த அர்த்தம் தான் இதெல்லாம். இறங்கச்சினவங்க என்னென்ன தோன்றது, எவ்வளவு உபதிரவங்கள்லாம் நமக்கு இருக்கு, ஆகாசம் உப்புமா ஆரம் ஆகாசம் சாதிருஷ்யம் அச்சேதன மாதிரி இருக்கானா. அப்புறம் கடந்த என்ன சொன்னோம், தானியங்களா மாறிடலாம், தானியங்களை மாறினோம் வச்சுக்கோங்க, அது என்ன பண்றது, அந்த தானியங்கள்லாம் அதை எவனவத்தும் சாப்பிடுறான், அவன் சாப்பிடையே சாப்பிடுறான், அதுல கடந்த ரேதஸா மாறுது, அதோட ஸ்ரீ கிட்ட போய் சேர்றான், ஸ்ரீனுடைய கர்ப்பத்துல போய் சேர்றான், கர்ப்பத்துல இருந்து வெளில வரான், எத்தனை கஷ்டங்கள். இந்த மாதிரி நரக வேதனை அது ஒரு துக்கம், பித்ருயானம் அது ஒரு துக்கம். பித்ருயானம்னாக்க சுர்காதிகள் போற வழி, அங்கே திரும்பி வருகிறது அச்சேதன பிராயமா வராது. வந்து சேர்ந்த உடனேதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரீர உற்பத்தி வருது, அதன் பிறகு வெளில வந்துருக்கான், பிறந்திருந்தான், பிறந்த அண்ணில இருந்து அழுதுண்டேதான் பிறந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு அழுதுண்டே போறது என்ன, ஐயோ இந்த சம்சாரத்தை மாட்டி போறேன், அழுதுண்டே போனதுதான் போகச்சேவன் அழுதுண்டே போறான், ஐயோ இந்த சம்சாரத்தை விட்டு பேட போறேன் அழுதுட்டு போறான். ஆனா எவ்வளவு கஷ்டம் அது, எப்பேற்பட்ட வேதனை. இந்த மாதிரி வேதனைகள்லாம் நமக்கு எல்லாம் வேண்டாமே, அதுலேருந்து விலகணும் தானே ஆசைப்படுவான். அப்படி பயந்தான்னாக்க அந்த இது பிறகு எதுல ஆசை இருந்தது, இந்த லௌகிக சுகங்கள், லௌகிக சுகங்கள்ல இருந்த ஆசைய எப்ப அவனுக்கு வெறுப்பு வந்துருக்கு. அனுபவிக்க அனுபவிக்க நமக்கே தெரியும், இந்த வயசான கழவர்கள் எல்லாம் பேசுவோம், சின்ன வயசுல ஆடாத ஆட ஆழ்வான் எல்லாத்தையும் இருபத்தெட்டு வயசுல என்ன கல்யாணமும் என்ன குடும்பமும் அரைவத்து மாட்டி விட்டேன். ஏன் அதை கல்யாணம் முடிச்சு சொல்றதானே, அப்ப சொல்ல மாட்டேன், எல்லாம் முடிஞ்சு ஓஞ்சி போன உடனே 80 வயசுல அந்த வார்த்தையை சொல்றாவோ, ஐயோ இத மாதிரி நம்ம மாட்டின் மாட்டின் இருக்கு. அது தவறு, அது தவறு. எப்பொழுதும் ஒரு இடம் நல்லா இருக்கணும். நமக்கு பெருமாள் கொடுத்த ஜீவன், ஒரு கிருஷ்ணன் கிடைக்கிறது எவ்வளவு பாக்கியம், ஒரு குழந்தைகள் பிறக்கிறது எவ்வளவு பாக்கியம். ஆனால் அதுவே ஜீவன் இல்லை, எந்திரமானுடைய திருவடிவாரத்துல நம்ம சேரணும், அதுக்கு வேண்டியத கிரகிணியோடு சேர்ந்த காரியங்கள் பண்ணுவோம். தர்ம பிரஜாவிற்கின்றது நம்ம சுரூபம், ஒரு குழந்தை பிறக்கிற என்ன அவளுக்கு அது கெட்ட பேர், அது சாஸ்திரக்காராக வைக்கிறா, குழந்தை கத்துக்கோங்கோ, தள்ளி போடாதீங்கோ, அது வந்து ஈஸ்வரனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை நினைக்கிறது அப்படிங்கிறாங்க. அதனால நன்னா அனுபவிங்கோ, எல்லாம் பகவதர்ப்பணமா பண்ணுங்கோ. முதலாவது அத்தியாயத்துல சொல்றாரு சுவாமி பெருமாள், இக்கருஷி எதாசி என்ன எத்தனை பண்றியோ அத்தனை தக்கு உஷ்ணம் அதர்ப்பணம், என்ன எனக்கு அர்ப்பணிச்சிடும் அப்படின்னு பார்க்கிறார். அதனால அந்த மாதிரி இருக்கணும் எல்லாருமே. ஆகவே பெருமாள் பணமா பண்ணுங்க, இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு லோகமே ஒரு சுகமா இருக்கும். எனக்கு இருக்கு, நேற்று கூட கஷ்டப்பட்டீங்கன்னு சொன்ன பாருங்க, எனக்கு என்ன பொறுத்த வரையும் ஆனந்தமா போறது. தேவியன் தன்னை பத்தி சொல்லிக்கிறார், அங்கேயே சுதாம் புசத்தியம்தான் அது இல்லை, தூதேதர பார்வந்திர நீதா சுகம் வாசராக, என் நாளெல்லாம் சுகமா போச்சு அப்படிங்கிறார். சுகமா போறது அறியனுடையது நான் சொல்றேன், எனக்கு எத்தனை மனதில் கஷ்டம் இருந்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. கஷ்டம் வரும் வந்துட்டு போட்டுவேன், என்ன இடம் என்ன யாரா வெயிலான்றா நல்லா வெயிலும்னு அப்புறமா பார்த்துக்கிறேன். என்ன பாபம் சபந்தம் அடிக்கிறது, என்ன ஒருத்தர் கஷ்டம் என்னுடைய பாபம் அவளுக்கு போயிடும், அவ பண்ண புண்ணியம் எனக்கு வந்துடுமா. சபதாக்கிடம் புண்ணியம் சத்தியமானம் உப்பை தப்பு சுவாமி எழுதி விசாரிக்கிறார் சொல்லிட்டு விஜயானார்கள் நல்லா வெய்யட்டும், வெய்ய வெய்ய பாபம் குறையும் புண்ணியம் சேரும் நல்ல புத்தி வரும். இந்த உடம்பு தானே வெய்யலாம், என்ன வாழால வெய்ய முடியாது, என் உடம்பத்தான் வெய்ய முடியும். அதனால அதை பத்தி நான் இருக்க பண்ணும். அதனால மூணு கீதா பாஷ்யம், ஒரு தாராவளி, ஒரு தீபம், ஆனந்தமான ஒரு பாதுகாப்பு சொந்த, இது எல்லாம் சேர்ந்து குறைஞ்ச பட்சம் 4.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுறது. 1 மணி நேரம் மத்தியான டைம் படித்தா தூங்குவேன். என் கிரகம் என்ன தெரிய பண்ற அப்புறம் என்ன செய்யற என்ன ஆக்குனியும் நேற்று பவுண்டரி ஆசிரமத்துல வசதியாக சாப்பிட போறான்னு கேட்டேன். பரவாயில்ல பெரிய சுவாமி குமார் இப்ப இருக்கிற சுவாமியுடைய பூர்வாசிரமம் பண்ணினார். நான் சொன்னேன் எனக்கு நாக்கு நீளம், அவர் வந்து வெறும் பிறகு சாதம் கரண சாதம் சாப்பிட போறான், சாதம் என்னால வரலாம் முடியாது, அப்படியே எனக்கு குழம்பு சாப்பிட வந்து கரண சாதம் வேணும், அது உடம்பு சாப்பிடு அந்த மாதிரிதான். திருமண ஒரு பொருள் வைக்கல பிரேனுடைய அவனுடைய திருவடி வாரத்தை வந்து உட்கார்ந்து விட்டான். அதனால நமக்கு நன்னாவே பிடித்து போறது ஆனந்தமா இருக்கும். நாம இந்த ஆனந்தத்தை கொடுத்துருக்கேன் பெருமாள், இதற்காக நமக்கு என்ன குறை, வேற என்ன வேணும், நமக்கு இந்த சுகம் தான் வேணும். அதனால இந்த மாதிரி ஜீவனத்தை கடத்தின்னு போங்கோ. நான் பெருமையா சொல்றேன் இந்த விஷயத்த, எனக்கு நான் இருக்கேன் இந்த சுகம் போறோம். இந்த காலம் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், சுருக்ஷ பாத்துல அவன் நல்ல பேரோட பேரம் பேத்திகள்லாம் நல்லாயிடும், அவள்லாம் சௌபாகியா தெரியா நல்லா இருக்கும் வைத்தாலே போறோம், அந்த சுகத்துல போறோம். அதனால இந்த மாதிரி சிந்தனையில இருந்தோ இருந்தா அடுத்த இது வந்து வைராகிய பாகத்தினுடைய அர்த்தம், நம்மளுடைய சுகத்திறனையும் பண்ணணும். அவன் எவ்வளவு கஷ்டப்படுறவங்க இந்த சம்சாரத்துல மாற்றினால ஆந்தையாக எனக்கு ஜீவனம் இல்லை, ஆந்தையாக என் ஜீவனத்துக்கு சககரிக்க வந்திருக்கா, அவளை ரட்சிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தேவதையும் பயக்கிறார் பிரபாவ ரக்ஷாதிகாரமோ விவசாயமோ, அது பயக்கிச்ச ஒரு பிரபன்னன் தன்னுடைய தாயார் தோப்பினார், தன்னுடைய கிருஹிணி, தன்னுடைய குழந்தைகள் இவாளெல்லாம் ரட்சிக்க வேண்டியது அவருடைய சுரூபம் கடமை. அதனால சில கவனமா இருப்போம், கவனமா இருப்போம். ஏன் கவனமா இருப்போம்னு, என் குழந்தைக்கு சாப்பிட பிடிக்குமே அப்படின்னு ஆசிரமத்துக்கு போனா பட்சணம் வாங்கிட்டு வருவேன், பழங்க வாங்கிட்டு வருவேன், பழங்க கொடுத்தா ராமன் வாங்கிட்டு வருவேன். எதையோ கொண்டு வந்தோம்னாக்கா அந்த குழந்தைகள் திருப்தியோ சாப்பிடணும் இல்லையா, அது மாதிரி பணம் சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு. எங்கேயோ சுவாசத்துக்கு போறோம், பணம் கொடுக்குறோம், அதை வாங்கிடுறோம், வாங்கி இது பண்றோம். எதுக்கு அப்படின்னாக்கா இந்த இவாளை ரஷிக்கணுமே. சில பேர் பொய் செஞ்சு சம்பாதிப்பா, சில பேர் கொஞ்சம் ஏமாத்துவோம் சில நேரத்தில். அதெல்லாம் என்னன்னா பித்த எடுத்தாவது திருடியாவது தாயார் ரஷிக்கணும். ஏன்னா இது சுரூபம் பிரபலனுக்கு முடிஞ்ச பர்யந்தம் தர்ம மார்க்கத்துல போகும், சில சமயத்துல பொய் சொல்றோம். ஏன்னா இது என்ன பொய் அப்படின்னு அவளை ஏமாத்துறது இல்லை, அப்பா அம்மாவை ரஷிக்கணும், அதுக்கு பணம் இல்லை, அதுக்கு ஒரு சில தப்பு சொல்லணும், சின்ன சின்ன தப்பு பண்ணவன அதை பெருசப்படுத்தக்கூடாது. அது அப்படி சொல்லாம சுவாமி ஏதாவது கவனமா இருந்தா அதை பெருசப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. காரணம் என்னன்னாக்கா அந்த ரக்ஷணம்ன்றது நமக்கு சுரூபம் அது. அதனால எங்க ரகணியை ரட்சிக்கிறதோ பர்த்தாவை ரட்சிக்கிறதோ நம்ம சுரூபம் எல்லாருக்கும் நம்ம எல்லாம் சொன்னா அது பண்ணி வந்துட்டோம். ஆசாரியாக பண்ணி வச்சுட்டேன். அதோட மனம் என்ன அப்படின்னாக்கா நாம எப்பொழுதுமே அந்த ஆச்சாரியாலையும் பெருமாளையும் நினைச்சுட்டு நல்ல பொழுதா போகணும். அதுல சில சுகங்கள் கிடைக்கும், சில துக்கங்கள் கிடைக்கும். அதை அத்தனையும் தெரிஞ்சுப்படுத்தாது. தெரிஞ்சுப்படுத்தாம எந்திரமான நினைச்சுட்டாக்கா நம்ம சுரூபம் தெரிஞ்சு ஒரு வைராக்கியம் வரும். எதிர வைராக்கியம் இந்த லௌகீக சுகங்கள்லாம் நீசமானது கீழானது. ஏதோ தேக யாத்திரைக்கு சாப்பிடணும், ஆத்ம யாத்திரைக்கு பெருமாள் நினைவு, தேக யாத்திரைக்கு சம்பாத்தியம் சாப்பிடுறது, கிரகிணியோட சேர்ந்து இருக்கிறது, குழந்தைகளோட விளையாடுறது, அதெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கறது, அது தேக யாத்திரை. அதையும் அனுபவிக்கோ பகவான் நம்ம கொடுத்திருக்கான். அந்த மாதிரி இவங்க விஷயங்க மகான் அவன் வந்து குழந்தை என்ன பண்ணுமா குழந்தை விளையாடணும்னு ஆசைப்படுமா சுவாமி ராத்திரி அம்சேர பர்யந்தம் யாரு மேலையும் படமாட்டார். ராத்திரி அம்சேர கிட்ட அதன்பிறகு 8 மணிக்கு காலத்துக்கு மேல அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் யார் மேலேயும் படமாட்டார். அதாவது சீலாட வாழலாம் இருக்கு. ஆனால் ஆச்சாரத்துறை அப்புறமே ஒரு இது அதனால என்ன பண்ணுவாங்கக்கா மேலே அப்படி இருந்திருந்தா ஐயா சுவாமி அதை வந்து தீர்த்தாமதுக்கு முன்னாடி பரியந்தோம் அவர் உள்ள போனா பிரசாரம் பண்ணி விட்டு கேட்டால் இருந்து விட்டு எல்லாம் பண்ணிடுவோம். சுவாமி தீர்த்தாம அங்கே பரியந்தோம் மேலப்பட மாட்டோம் ஒண்ணும் கூட தொடவே கூடாது மேலப்படக்கூடாது. ஒரு நாள் என்னாச்சு தீர்த்தாமட்டு எல்லாம் ஆயிடுச்சு இது போகணும் வந்து சிறுநீர் போகணும். அதுக்கு சுவாமிக்கு முடியல. அப்ப சுவாமி என்ன பண்ணுங்க ஒரு கொம்பு வச்சிருந்தார். அந்த கொம்பை பிடிச்சிருந்து எங்கிட்ட என்ன கூப்பிட்டார் உடையே வா நான் படாத நான் விழுந்துட்டேன்னு வச்சுக்கோ அந்த சுழல் என்ன தாங்கிடுச்சு அப்ப பரவாயில்ல நான் விழாத புரிஞ்சு நிலப்படக்கூடாது. அதோ சாட்சியா அப்படியே கொம்ப பிடிச்சு நடந்து வந்து அல்பதங்க போயிட்டு கைகால நின்று வாயை கும்பிடிச்சுட்டு அதே மாதிரி மெதுவாக வந்து உட்காந்துட்டேன். அந்த ஆச்சாரத்திற நிஷ்டா இருக்கு பாருங்கோ அது அவரை ரட்சிச்சுது. இன்னும் பண்ணல அப்படி வந்து உட்காந்துட்டேன். என்னை வாழலாம் நெருப்பா இருந்தா அவளுக்கு பிடிக்கலையா வந்து இருக்கு அவளுக்கும் சாப்பிட பிடிக்கும் அவளுக்கும் குழந்தைகளை பிடிக்கும் எங்கெல்லாம் பிள்ளைங்க அதெல்லாம் பார்த்தேன் சுவாமி எப்ப போனாலும் சரி பணம் எல்லாம் கேட்பார். அந்த மாதிரி மகான்கள் எதுக்கு சொல்லுவாங்க இதெல்லாம் எல்லாருமே இந்த குழந்தைகள் அனுபவிக்கணும். அந்த மாதிரி கிரகிணி அந்த மாதிரி பேரன் பேத்திகள் எல்லாம் நமக்கு திருமால் கொடுத்த ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் பகவதற்பணமாக அனுபவிப்போம். இதுதான் வைராக்கிய நிஷ்டா. வைராக்கியம் ஒரேடியா அவகிட்டே விழுந்து வேண்டாம். அவளை எவ்வளவு தூக்கணுமோ அவளை கொண்டா இருக்கோம் அதுக்கோசரம் பெருமாள் இல்லைன்னு சொல்றோம். பெருமாளையே கட்டி பெருமாள் கொடுத்த ஐஸ்வர்யங்கள் பெருமாள் கொடுத்த ஐஸ்வர்யத்தை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த சிந்தனையில இருக்கணும். இது முதல் பாதத்தினுடைய சுரூபம். அடுத்த பாதம் இரண்டாவது பாதம் உபயலிங்க பாதம் அது என்ன நான் இப்ப சொல்லல சாதாரண வைத்த விஷயம் இதெல்லாம். இரண்டாவது பாதம் என்னன்னாக்கா அப்படி ஒரு லௌகிக விஷயங்கள்ல வைராக்கியம் வந்திருக்கு. அப்பனை எதுல ராக வரணும் அப்படின்னா எம்பெருமான்ட்டு வரணும். எம்பெருமான்ட்டு ராகம்னா என்னது அப்படின்னா இத நம்ம பராசரப்பட்ட ஸ்ரீரங்கராஜஸ்தோத்திரம் ரிஷி ஜுஷாமிகே கிருஷ்ண கிருஷ்ணா தத்தமிபோதிதம் எனக்கு பிடிச்சது அந்த ஒரு வரி தான் தெரியும். நீங்க என்ன தெரியாது அந்த ஒரு வரி எனக்கு போறோம். ரிஷிம் ஜுஷாமிகே ரிஷி எந்த ரிஷி நம்மாழ்வார் சுஷாமி அனந்தபுரம் அவர் நினைச்சு ஏன்னா கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விவோதித்தம் கிருஷ்ண திருஷ்ணா கிருஷ்ணன் கிட்டையே பிடித்து பிடிப்பு கஷ்டங்கிட்டே பிடிப்பு. அந்த நம்மாழ்வாருக்கு, நம்மாழ்வாருக்கு மனசு கஷ்டமா? கிருஷ்ணன் பரமபதித்ததா பரமபதி தப்பா சொல்லிட்டேன். திருநா பிரமாள் வந்து தன்னை தன்னடி சோதிக்கு போயிட்டு வரஞ்சோ அந்த அந்த சேர்ந்து 40 வருஷமோ 42 வருஷமோ இல்ல நாள் கணக்கோ தெரியாது. அதனால நம்மாழ்வார் அவதரிச்சுட்டார். மனசு எழுந்தித்தான், ஐயோ நான் இல்லையே சேவர்களுக்கு எழுதிட்டாரு பெருமாள், நான் பிறந்த இத்தனால் கூட எழுதிட்டாரு. அந்த மாதிரி கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் கிருஷ்ணனை பத்தியே சுவாமி யோசிகன் தன்னை பத்தி சொல்லுகிறார். அத்தனா சொல்ற தன்னை பத்தி காவியேஷு கோமல திவ்யோ வயமேகமானே கிருஷ்ண தர்க்கேஷு கர்க்கசதிஜோ வயமேகமானே சாந்திரிச்சுதியோ வயமேமனான்யே கிருஷ்ணே நிவேசிதியோ வயமேமனான்யே. சுவாமி சாய்க்கிறார் வந்து காவியங்கள், காவியம் படிச்சா மனசுக்கு மென்மை உண்டுமா? அதனால காவியங்கள்ல கோமலமான ஞானம், கோமலம்னாக்க மிருதுன்னு மென்மையா இருக்கிறது. கோமலாங்கி கோமலவள்ளி தாயார் அப்படின்னு சொல்ற பாருங்கோ, கோமலம் அழகான மிருதுவான திருமணி, மிருதுவான ஹிரதயம். அந்த மாதிரி எனக்கு மனசு வந்துருச்சு புத்தி. ஏன்னா நான் காவியத்தை அப்படி என்னன்னு அனுபவிச்சிருக்கேன், எழுதி பார்க்கிறேன். அப்புறம் தர்க்கேஷு கர்க்கசதியோ தர்க்கோணம் வந்துருத்தனா போறோம் புரட்டி எடுத்துருவேன். அப்படிப்பட்ட தர்க்கம் ஞானம் எனக்கு கர்க்கசதியாக அப்படி சண்டை போடுவேன், வாதம் பண்ணுவேன், அப்படிப்பட்ட ஞானம் நமக்கே அப்படிங்கிற. அப்புறம் தந்திரம் நெஸ்து தெரியோ பயமேவ நான்கே, தந்திரங்கள் இருக்கே. தந்திரம்னா ரெண்டு விதம், மீமாம்சா நியாயம் வேதாந்தம் தந்திரம்னு சொல்லுவா. அது மீமாம்சா நியாயம் இருக்கு. அல்லது தந்திரம்னாக்க ஸ்ரீ பாஞ்சராத்திர சாஸ்திரம் பகவத் சாஸ்திரம், அதனெல்லாம் நிர்ணயாத்மகமான ஞானம் எனக்கு தான். மீமாம்சிக்கும் பலன் நிர்ணயாத்மகம் ஞானம் நிச்சயதியாக. பகவத் சாஸ்திரம் இருக்கே ஸ்ரீ பஞ்சராத்திரம், அதுவும் நிச்சிதமான நிர்ணயம். என்ன நிர்ணயம்? எந்திரமானே கதி பஞ்சகால பராயணாலா இருக்கணும் அது. அதனால எனக்கு நிச்சய ரூபமான ஞானம் நமக்கு தான் இருக்க, வேற யாருக்கு இல்லைன்னு பேசி தன்னை கடவையில சொல்றேன். கிருஷ்ணே நிவேசிதியோ பயமேவ நான், கிருஷ்ணன் கிட்ட மனசு சரித்திரவன் நிவேசிதியா என் புத்தி இந்திரியம் மனசு அத்து இது எல்லாம் அவங்கிட்டே இருக்கு. தன்னை பத்தி கிருஷ்ண கிருஷ்ணா புத்தமா நம்ம அப்படி இருந்தேரோ அப்படியே இருக்க சுவாமி, அந்த மாதிரி இருக்க சுவாமி. அதனால சாமான்யமான இது இல்லை இது. அதனால கிருஷ்ண திருஷ்டமான இது. இந்த கிருஷ்ண திருஷ்டம் சாமான்யமானது இல்லது, அதாவது கிருஷ்ணனாகிற ஒரு அமிர்தம், அந்த அமிர்தமான ஒரு சாகரம், அந்த சாகரம் இருக்கு அது அல்லால குறையாது. கிருஷ்ணனாகிற ஒரு அமிர்தம் அது அல்லால எவ்வளவு எடுத்தாலும் குறையாது பூர்ணம். அப்படிப்பட்ட பகவான் கிட்ட மனச அதிலேயே செலுத்தணும், அதிலேயே செலுத்தணும். வசந்த காஷ்ட பெருமாளுடைய அனுபவத்துல போறது அதுதான் நமக்கு வேணும், அதுதான் கிருஷ்ண. இதுல அதுல நமக்கு என்ன ஆகணும் தெரியுமா அப்படின்னா கல்யாணம் மாதிரி ஆயிடணுமா நமக்கு. இந்த ரெண்டு பாதத்து முதல் பாதத்துல வைராக்கியம், இரண்டாவது பாதத்துல நமக்கு ஒரு திருஷ்ண உண்டாகணும். திருஷ்ணான்னா ஒரு தாகம் ஆசை வெறி உண்டாகணும். அந்த திருஷ்ணானது ஸ்ரீலிங்கம், அந்த ஸ்ரீலிங்கம் ஆனது பொம்னாட்டி, அதுவும் திராட்சி ரூபம் தான். அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுவோம் தெரியுமா, பெருமாள்கிட்ட சேர்த்து விட்டுணுமா, கல்யாணம் பண்ணி வச்சுக்கணுமா. அதுதான் இந்த முதல் ரெண்டு பாதமும் பண்றது. அந்த மாதிரி பெருமாள்கிட்ட கல்யாணம் அழிச்சுனாக்கா நமக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். என்ன அர்த்தம்? நம்மளையே கல்யாணம் பண்ணிட்டு பெருமாள், ஏன்னா ஆத்ம விவாகம் பேருது சரணாகதி பக்தி பக்தி இதெல்லாம் ஆத்ம விவாகம் பேரு. நமக்கெல்லாம் ஆத்மாவுக்கு பெருமாள்கிட்ட விவாகம் ஆகுது. மிருதுமே அதராகி பிரச்சாரு வம்சநாளாக முக்கட்டாலம் மயூர் சமாளாக. அரிநீல சிலா விபங்க நீலாக பிரதிபாசம் மமாந்திம பிரயாணே. கோபாலன் சேர் சுவாமி சாய்க்கிறார், என்ன அழகான பிரம்மாவுடைய ரூபம், நான் கலம்பச்ச அந்திம பிரயாணத்துல அவன் ரூபம்தான் இருக்கணும், அவனையே அடையணும், அப்ப ஒன்றும் இல்ல எப்பொழுதுமே அப்படின்னு அர்த்தம். எம்பன் ரேசியும் அப்படிதான் இருந்தது, கிருஷ்ணை நிவேசகத்தியா அந்த மாதிரி நமக்கு இருக்கணும், அந்த சிந்தனையிலேயே போறதுனால பெருமாள் நமக்கு விவாகம் ஆகணும், அந்த விவாகம் நமக்கு கிருஷ்ணா இருந்தாதான் வரும். அது இப்படி இந்த ரெண்டு பாதத்தினாலையும் வைராக்கிய பாதம் என்ன, அந்த மாதிரி உபயலிங்க பாதம் என்ன, அதாவது பகவான் எப்படிப்பட்டவன், கல்யாணிக்கு தானன், அனந்த கல்யாண குணங்களோட எப்பொழுதும் சேர்ந்து இருக்கிறவன், திருக்கல்யாண குணங்கள் அவ்வளவு இருக்கு, அப்படிப்பட்ட திருக்கல்யாணங்களோட சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு எப்படி கிருஷ்ண உண்டாகுமோ பெருமாள் கிட்ட பிடித்து அந்த மாதிரி சுவாமி சாய்ச்ச சூப்பர். இந்த ரெண்டாவது பாதத்தை முதல் பாதத்தினால லௌகிக விஷயங்கள்ல வைராக்கியத்தை ஒன்று பண்ணிவிட்டேன், ஆத்ம விஷயத்திலயோ நமக்கு என்ன பண்ண அப்படின்னாக்கா பெருமாள் விஷயத்துல கிருஷ்ணா அந்த எப்படி உண்டாகுமோ அந்த மாதிரி ஒரு கல்யாணமே அழுத்தான் கிருஷ்ணைக்கும் நமக்கு உண்டான கிருஷ்ணா, அதுக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம், ஆத்ம விவாகம், சரணாகி பண்றோம், பெருமாளையே கத்தியின் அடையிற அளவுக்கு ஒரு வெறி வருது தோணுதோ அதை கணக்கி விடுறது. பெருமாளை பத்தி சொல்ல சொல்ல சொல்ல, பெருமாளை பத்தி கேட்க கேட்க மனசு அப்படியே லயிக்கணும், லயிக்கணும் அப்படியே அங்க நேரம் ஒண்ணும் கிருஷ்ணன் வந்து இப்படி எப்படி விளையாடலாம், கிருஷ்ணனுடைய சேஷ்டைகள் எது அப்படின்னு கேட்டா உடனே என்ன தோணணும், நாம முன்னாடி கிருஷ்ணன் விளையாடணும், பாகவதம் சொன்னாக்கா அவன் கிருஷ்ணன் விளையாடுறத கேட்கணும், அந்த மாதிரி சொல்லணும், அந்த மாதிரி கேட்கணும், அதை அனுபவிச்சு கேட்க வேண்டாமா, அனுபவிச்சு சொல்ல வேண்டாம், அது அனுபவிச்சு சொல்றதுன்றது சில பேர் தான் வரும், அப்படி ஆனந்தப்படணும். குலசேகர பெருமாளை பத்தி நமக்கு தெரியும், குலசேகர் ஆழ்வார் ஸ்ரீமந்திராமாயணம் சேர் சென்று கேட்டு உடனே சைன்யத்தை சுத்தம் பண்ண சொல்றேன், ராவணன் தூக்கி போயிட்டானா பெருமாள் பெருமாள் உபகாரம் பண்ணணும்னு சைன்யத்தை சுத்தம் பண்ண சொல்றேன், என்ன அப்படி ஒரு ஈடுபாடு. இதுல சுந்தரகாமன் சேவிக்கிச்சு வரும், அனுமான் பாக்கிற ராட்சசிகள் எல்லாம் படுத்தரா, ராவணனும் வந்து படுத்தரான் பிராட்டிய அழகா பிராட்டி ஜெயன் மாதா அவ அழகா அவ அழகத பார்த்த உடனே அனுமானுக்கு மனசு கஷ்டப்படுறது, எது சீதாக்கு துக்கா இருக்கா, காலோகி துரதிக்கிறோம், சீத திராட்சி கூட கஷ்ட துக்கத்தினால கஷ்டப்பட்டு இருக்கான்னாக்கா என்ன சர்வ அவன் சர்வ ஐஸ்வர்ய சாதனை ஆனந்தத்தை எல்லாருக்கும் கொடுக்கிறவோ அப்படிப்பட்டவங்க கூட கஷ்டப்படும்படியா பண்ணிவிடுத்து. இந்த ராட்சசன் பலி, இந்த ராட்சசன் ராட்சசிகள் இப்படி பண்றாரு, அவர் ரொம்ப கஷ்டப்படுறார், இவோ கஷ்டப்படுறா பார்த்தாக்கா அவன் அழகத கேட்டாக்கா அப்படியே மனது தபிக்கிறதும் அனுமாருக்கு. இந்த கட்டத்தை நீங்க செய்வீங்களோ உங்களுக்கு கண்ண ஜலவரலன்னு நினைச்சுக்கோங்க, கண்ண ஜலவரலன்னாக்கா உங்களுக்கு இதயம் இல்லைன்னு அர்த்தம், எனக்கும் அப்படித்தான், யாருக்கும் அப்படித்தான், அது அவ்வளவு கஷ்டம். சம்பு ராமாயணம் ஒன்று கண்டோம், அதுல போஜராஜன் எழுதலாம் சம்பு ராமாயண சம்பு போஜ சம்புன்னு சொல்லுவார், அது அவன் எழுதுறான், இந்த மாதிரி ராமன் கஷ்டப்படுறது சீதாத்ராஜி கஷ்டப்படுறதுலாம் வால்மீகி வால்மீகி அப்படி எழுதிட்டாரு, அவருக்கு எதையுமே இல்லையா, வால்மீக வால்மீக ஜன்ம முனிரேவ கடோர சேதாக, வால்மீகத்துல அதாவது வலை அதிலிருந்து உண்டானவர் வால்மீகி, அவருடைய அந்த முனிவர் இருக்கிற வால்மீகி முனிவர் அவருடைய மனசு இருக்க ரொம்ப கடினமானது, ரொம்ப கடோரமானது, அது எப்படி எழுத முடிஞ்சது, பெருமாளுடைய துக்கத்தை எப்படி எழுதுறா, பிராட்டிகளுடைய துக்கத்தை எப்படி எழுதுறா, அவரால் எப்படி எழுத முடிஞ்சது அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுறான். இவ்வளவு கஷ்டமா, அதனால எடுத்துக்கொண்டு வரோம் இந்த மாதிரி மனசு லயிக்கணும். அப்படியே கிருஷ்ணன் நேர வந்து விளையாடணும், கிருஷ்ணன் நேர வந்து நம்ம எதிர வந்து விளையாடணும். வரதாச்சார சுவாமி எல்லாம் கிருஷ்ணராமன் சேவிப்பார், நான் பார்த்திருக்கேன். அந்த சுந்தரதான வந்து சீதாராதனா கேட்கச்ச அழுவாவா, அழுவா பிராட்சியாளே பிராட்சிய. அந்த மாதிரி நமக்கு அப்படி ஒரு ஈடுபாடு இருக்கணும். தாரதாரியா வர வேண்டாம். பிரமாண பத்தி சொல்லி ஆனந்த பாஷ் போவாங்க, அவ கஷ்டப்படுறத கேட்டாக்க அது மாதிரி போனாங்க. அந்த மாதிரி பாகவதால் கட்ட பிரசாத அவருடைய திருத்தத்தான் கேட்கச்ச, அந்த மாதிரி நிருசிம்மன் ஆயுள் பகிர்ந்த சினிமா பார்ப்போம். இந்த பிரஷ்ட பிரஷ்டாதா அதுல நிருசிம்ம அவதாரத்தை பார்த்தா நீங்க மாமனார் எழுவ, எங்க மாமனார் எழுவ, அவர் டிவியே கிடையாது. டிவி வந்துட்டோம்னா ஊரெல்லாம் பேசிட்டு சினிமாவை ஆத்திகே கொண்டு வந்துட்டா, ஆத்திகே கொண்டு வந்துட்டான்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பக்த பிரஷ்டாதை பார்த்தேன் ஒரு வாட்டி, அந்த ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நிருசிம்மன் தொடர்ந்து அந்த நிருசிம்மனுடைய காட்சி வரும், அதை பார்க்கிட்டு அழுவ இருக்கு. மாமனார் எனக்கு அழுக வந்திருக்கு, இந்த விஷயமே அழுவா. ஏன்னா பிரசாதம் கஷ்டப்படுத்தாலும் அழுவும், நிருசிம்மனை பார்த்தா அவ்வளவு ஆனந்தம் வரும், ஆனந்த பாஷம் வரும். எப்பேற்பட்ட இது இந்த மாதிரி சிந்தனை வரணும். அந்த கிருஷ்ணா அது வந்ததுன்னாக்கா பெருமாளோட நம்ம கல்யாணம் எடுத்து நிற்கணும். இந்த கிருஷ்ணைக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம் எடுத்து, கல்யாணம் எடுத்துன்னு பெருமாள் யாரையுமே விட்டு பிரிய மாட்டாரு. பெருமாள் யாரையுமே விட்டு பிரிய மாட்டாரு கல்யாணம் எடுத்துன்னா. அதுவும் நம்மளதான் எதிர்பார்த்துருக்காரு, அவர் நம்மளுடைய கிருஷ்ணையே அவர் கிடைச்சிருக்கா தன்னப்பானே குடிச்சு பயன்பேறிட்டாரு பெருமாள். நான் உங்கள்தான் கொடுத்துட்டேன், நான் இனிமே எனக்கு என்ன இருக்கு, எல்லாம் நீ தான் எனக்கு அப்படிங்கிற பெருமாள். அதனால அந்த மாதிரி நமக்கு தோணணும். அது அத இந்த ரெண்டு பாதத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி நமக்கு இது வந்ததுன்னு இந்த ரெண்டு பாதத்தினாலையும் நமக்கு ஞானம் வந்ததுனாக்க அப்ப என்ன ஆகும், பிரம்ம வித்தியில நமக்கு அதிகாரம் உண்டு, அதிகாரம் உண்டு. அப்படி அதிகாரம் வந்துருச்சுனாக்க அப்ப மீதி ரெண்டு பாதம், இப்ப இந்த மூணாவது பாதம், அடுத்தது நாலாவது பாதம், இந்த ரெண்டு பாதத்தினாலையும் நமக்கு சம்சாரத்துல வைராக்கியம் வந்துருச்சு. அது எம்பெருமான் கிட்டையோ அப்படி ஒரு பகவான் கிட்ட, பகவானுடைய கல்யாணங்கள் கிட்ட, பகவானுடைய தெய்வங்களை விக்கிரம திருமணி, அதுல பகவானுடைய திருவாபரணங்கள் எதை தெரிவித்தாலும் அனுபவிச்சு அனுபவிச்சு தெரிவிக்கணும். பிரமாணம் எழுந்து வளர்ச்ச ஒரு அழகு, திரும்பி வளர்ச்ச ஒரு அழகு, ஒரு சைட்ல போய் சேர்த்தா ஒரு அழகு, நேரம் சேர்த்தா ஒரு அழகு, பின்னாடி சேர்த்தா ஒரு அழகு, திருமுறையின் தேவப்பெருமாள் மங்களாசனப்போ கையொப்பின்னு தான் நடந்து கொள்வேன், அஞ்சு நிமிஷத்துல தான் என சரணாகி பண்றாரு. அது சேர்த்து வாழ்ந்தான் ஆனந்தம் தெரியும், கையில பவித்திரம், கையில பவித்திரத்தோட ஒவ்வொரு சந்ததியாக சேவிச்சுட்டோ மங்களாசனம் தாயார் செஞ்சு விடுவார். அப்போ அர்ச்சகர் சீமா பற்ற எல்லாருமே நல்லா பண்ணுவார். அதற்கா மஞ்சக்காப்பு நெத்தியில கம்பீரமா திருமண் நெத்தியில அதை வச்சு விட்டுருவார் மஞ்சக்காப்பு. அவர் காடை வந்து மஞ்சக்காப்பு செய்வார், பெரியவாள்லாம் மீதி மஞ்சக்காப்பு இருந்ததுன்னா அந்த காடை வச்சு விட்டுருவார். அது தேசிய காடை வச்சு விட்டுருவார். அதெல்லாம் முற்றுண்டு மலைக்கெல்லாம் போகலாம் அழுடும். திரும்பி இறங்கி வளர்த்த தேசியம் முன்னாடி கையை கொடுக்குன்னு தேசி நல்ல பின்னாடி தேவப்பெருமாள் வந்து அனுகிரகிச்சுட்டே வருவார். கொஞ்சம் ஆன உடனே தாயார் செஞ்சுக்கிட்ட இறங்கி வந்து வருவார் மலையிலே வளர்த்த. அப்ப என்ன ஒண்ணு பெருமாள் பின்னாடி வந்துடுவேன், தேசியன் அவர் பின்னாடி போயிடுவேன். ஏன்னா பெருமாளுடைய பின்னழகை தெரிவிக்கணும், பின்னழகை தெரிவிக்கணும். முன்னழகோட அழகு என்ன, பின்னழகு தனி. நம்ம மலையில போகணும் சொன்னீங்கன்னா பின்னாடி ஒரு சாலையை போத்து விட்டுருவா, கால்வையோ பட்டு வசனமோ போட்டி விட்டுருப்பா, பின்னாடி செய்ய முடியாது. தேவப்பெருமாள்கிட்ட பின்னாடி அழகா செய்யலாம். புஷ்பத்தை அப்படியே அழகழகா சுத்தி மல்லிகைப்பூ அது இதெல்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அஸ்திரமும் குங்குமம் பூனை சாப்பிட்டு அதெல்லாம் செய்வேன். இந்த மாதிரி ஒரு திருமேனியை ஒரு அனுபவிக்கிறதுன்றது ஒரு தனி அழகு, அதை சிரிச்சுட்டே வருகிறது. அப்ப என்ன ஆகும், மலையில ஒரு பெரிய மாலை சாப்பிட்டு இருக்கிற பெரிய மாலை ஒண்ணு, ஒரு சின்ன ஒரு சரம் ஒண்ணு சாப்பிட்டு, அந்த மாலைய அந்த பெரிய மாலைய மலையில தெரிஞ்சு மரியாதை ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு சரத்தோடு வருது பெருமாள், ஒரே ஒரு சரம். அந்த திருவாபரணமும் அந்த பட்டு வஸ்திரமும் அந்த ஒரே ஒரு சரமும் அழகுன்னா அழகு தேவப்பெருமாள் இவ்வளவு அழகா இருக்கார். காஞ்சிபுரத்துக்காக சொல்லுவோம், நீ பெருமாள் சிரிக்கிறார் அப்படின்னா ஒரு நாள் பெருமாள் ரொம்ப மூடு இருக்கார். அப்போ அனுபவத்தி பெருமாள் சேவிக்கிறவர்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். நீ பெருமாள் ரொம்ப சிரிக்கிறார், இன்னைக்கு மிடுக்கா இருக்க அப்படின்லாம் தோணும். எனக்கு நம்ம அனுபவம் தான் அது, அந்த மாதிரி எழுதுற பெருமாள். அத ஒரு சுவாரஸ்ய அனுபவம், மாலையோட சேவிச்சார், அந்த மாலையை கழிச்சிட்டு சேவிச்சார், மாலை தான் வாங்கிட்டார். அப்புறம் திருவாபரணம் ஒரே ஒரு சரம், அப்புறம் அந்த ஒரு சரத்தையும் மரியாதை விடுவான். அந்த ஒரு சரமும் படுத்து இப்ப ஒண்ணுமே கிடையாது. பெருமாள் திருவாபரணம் உண்டுதான், நிறைய திருவாபரணம் சாத்திட்டு கம்பீரமா அவ்வளவு சிரிச்சமாக பரிபூர்ண அனுபவத்தோட புஷ்பவஷ்டி ஆகும். சேவிக்க சேவிக்க நமக்கெல்லாம் எவ்வளவோ புண்ணியம் வந்திருக்கும் அப்படின்னு தோணும். இந்த திருவேணி அனுபவிக்கிறது சாமான்யம் இல்லை, அது யாருக்கு வரும் தெரியுமா? இந்த மாதிரி கிருஷ்ணா இருக்கு பாருங்கோ, கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவமா நம்ம இருக்கணும், அந்த மாதிரி நம்ம பிறக்கணும். நீங்க அத்தனை பேர் அப்படி இருக்கணும் இருப்பீங்கோ, நீங்க அவ்வளவு தூரம் ஓடி வரைக்கும் பாருங்கோ, ஒவ்வொரு கோயிலையும் சேவிக்கணும்னு நமக்கு சொல்லி பண்ணல. எத்தனை கோயில் சேவிச்சு ஒரு வாட்டி பாரத தேசத்துக்கு நீங்க வந்தீங்கன்னாக்கா எத்தனை கோயில் சேவிச்சு போறீங்கோ, எவ்வளவு ஈடுபாடு அவ ஊருக்கு போறீங்கோ, மூணு கோயில் நாலு கோயில் பிரதான கோயில் அதையும் சேவிக்கிறீங்கோ. சம்பாதிக்கிறதுனா இந்த மாதிரி பிரமாண சேவிக்கிறது தான் நமக்கு அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு வரைஞ்சு பாருங்கோ. அப்ப இந்த மாதிரி சேவிச்சுட்டு போங்க, ஒவ்வொரு திருமணிய உதயங்களையும் அனுபவிச்சு குறித்து செய்யுங்கோ. அர்த்தகாலத்துல இடத்துல பணத்தை போட்டா போறோம், ரசித்து ரசிச்சு என்ன சேவை பண்ணியிருப்பா, இன்னும் சில இடத்துல பணம் கொடுக்காதா கூட நல்லா சேவை பண்ணியிருப்பா, ஆனந்தமா சேவிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு வந்ததுனாக்க அதிகாரம் வந்துருச்சு, அப்போ உபாசனத்தை தானா பிரவர்த்தி உண்டாயிடும். இது அங்கங்களோட கூடின சாதனம், அதுல இவன் அதிகரிக்க ஆரம்பிச்சுடுவான். அவன் அதிகரிக்கிறதுனா அதிகாரி ஆயிட்டான். அதனால அங்கங்கள் என்ன, உபாசனம் என்ன, இது ரெண்டுத்தையும் சொல்றேன். அதாவது அழகா சொல்ற, நம்ம உண்டு ஆச்சுன்னாதான் பெருமாற்ற படிப்பு வரும். ஆத்துல வருவாய் சேத்துல இருக்க முடியாது, இருக்க இருந்தால் அது மாதிரி படம் பெருமாட்டையே வயலாட்சி நடக்கணும். மக்கள்லாம் அது நிறைய இருக்கு. ஏதோ குடும்பம், குடும்பம் நமக்கு முக்கியம்தான். ஏன்னா நம்ம சன்னியாசி இல்லை, நாம அவஸ்தார் கல்யாணம் பண்ணிட்டோம்னாக்க என்ன மாதிரி நம்முடைய கடமைகள் நம்ம பண்ணிதான் ஆகணும். நான் கல்யாணம் பண்ணிட்டேன், குழந்தை பெற்றுட்டேன், நான் வந்து பெருமாளையும் நடக்க போறேன், கல்யாணம் நீங்களும் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் விட்டு போவாங்க அப்பா. அந்தந்த குழந்தைகளுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணிருக்கு, அவைகளுக்கு என்னென்ன சீர் பண்ணுமோ அதெல்லாம் பண்றது, பிள்ளையோ பொண்ணோ எல்லாத்தையும் பார்த்து பண்ணி வைக்கிறதுன்றது நம்ம சுரூபம் இல்லையா? அதனால அதை பண்ணிதான் ஆகணும், இதை பண்ணணும், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா திருமணத்தை ஈடுபட்டு இருக்கோம், நமக்கு திருஷ்ண இருக்கு. அதனால முதல்ல வைராக்கியம் வந்தாதான் திருமணத்தை பிடித்து வரும். அதனால இந்த அத்தியாயத்துல முதல் பாதத்துல வைராக்கியத்தை சாதிச்ச, அதன் பிறகு பிடிக்கு வர்றது வர்றது கிருஷ்ண மொழியோ, கிருஷ்ணன் கிருஷ்ண அமிர்த அப்தி சாகரம் அதுல கிருஷ்ண வர்ணம் அது சாதிச்ச ரெண்டாவது பாதம். மூணாவது பாதத்துல உபாசனத்துக்கு, நாலாவது பாதத்துல உபாசனத்துக்கு அங்கங்களை சொல்லுவேன். அத அப்படி சொன்னது ஏன் அப்படின்னாக்க பகுவிதமான விகல்பங்கள், அந்த வித்திய வேற இந்த வித்திய தகர வித்திய வேற அது மாதிரி வயசுமான வித்திய வேற அந்த மாதிரி சாண்டி நிறுத்தி வேற இந்த மாதிரி எத்தனை பிரம்ம வித்தியைகள், அந்த வித்தியைகள் வேற இருக்கு. அதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும், அந்த விகல்பங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கோசரம் எத்தனையோ படிக்க போற 26 இனங்கள்ல. அதே மாதிரி உபாசனத்துக்கு அங்கங்கள் எல்லாம் கூட அவைகளையும் 4 பாதத்தில் காட்சி போறேன். அதுக்கோசரம் இந்த பாதமும் இந்த 2 பாதமும் ஆரம்பிக்கிறதுன்னு 2 பாதங்களுடைய சங்கதி. முதல் 2 பாதத்தினால என்ன சொல்லப்பட்டன, அடுத்த 2 பாதத்தினால என்ன சொல்லப்பட்டது, இதனால் இதனுடைய சங்கதி என்ன, தொடர்பு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த ஸ்லோகத்தில் காக்கிறார். பரமதிக்குருத்தேதனேத்தாங்கேஸ்மிஹ பகுவிதம் பயங்கரம் நடத்தும், பயத்தை கொடுக்கக்கூடியது. எது யாதனைகள், யாதனைகள் நரக வேதனைகள். நரக வேதனைகள்லாம் நம்ம வந்து சமாளிக்கவே முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் இல்லை. நம்ம சாப்பிடற மாதிரியோ சாப்பிடத்துக்கு முன்னாடி பரிசோதனம் பண்றோம், பரிசோதனம் பண்ணிட்டு பிரமாதீர்த்தம் பரிசோதனம் பண்ணி பிரமாதீர்த்தம் நான் நம்ம அதெல்லாம் பிரமாதீர்த்தம் சந்திக்கிறோம். இப்ப யாருமே இல்லை, நானே தெரியவில்லைன்னாக்கா நான் இலையை போட்டு நானே தீர்த்தம் இருக்கேன், தீர்த்த பாத்திரம் வச்சிருக்கேன், அதை அப்படியே பண்ணி தீர்த்தம் பிரமாதீர்த்தம் விசேஷம். இன்னொருத்தர் குறித்து பிரமாதீர்த்தம் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே உத்தரா போஷணம் அவர்தான் தானம ஃப்ரீ அப்படின்னு எடுத்துக்கணும். அது எடுத்திருந்த உடனே அதுல 2 சொத்து மீட்டணும், ஒரு உத்தரவு சேர்த்து தருவா. அதுல முதல்ல இருந்துச்சு பூர்ணமா எடுத்துக்கணும், ஆரம்பிச்ச அமிர்தோபஸ்தவனம் ஃப்ரீ அப்படின்னு சேர்த்துக்கிச்சா முழுக்க எடுத்துக்கணும். ஆனா சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அவ ஒரு உத்தரவு சேர்த்து தருவா, அதுல சேர்த்து 3 சொத்து மீதி வச்சுக்கணும். மீதி வச்சுட்டு இலையை இலை போட்டு நுனி பக்கம் இருக்கு பாருங்க, அந்த இடது பக்கத்துல ஸ்லோகம் சொல்லி வரணும். ரௌத்ரவே அபுண்ய நிலையே பத்மாத்மத நிவாசினாம் அத்தினாம் உதகம் பக்தம் அக்ஷயம் உபதி. ரௌத்ரவம் அக்னி நிலையம் பத்மாத்மதம் இதெல்லாம் நரகங்களுக்கு பேர். அந்த நரகங்கள்ல நிறைய பேர் வசிக்கிறார், அந்த வசிக்கிறவளும் நரகங்கள்ல அவளுக்கு அவள்லாம் எங்க அக்ஷயம் உபதிஷ்டது, அது அக்ஷயம் அழியாம அவளுக்கு எப்பொழுதும் இருக்கட்டும் அவ பக்கத்திலே இந்த ஜலம். இந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம சேர்க்கிறோம், இது என்ன அர்த்தம், பாகவத வேஷம் அது அவளுக்கு போறதும். அந்த நரகவாதிகள் அதை சாப்பிட்டதுனால அவள் கொஞ்சம் நல்லது எப்பேற்பட்ட வகையில் அந்த நரக வேலை எவ்வளவு கஷ்டமா இருந்தாக்கா இது மாதிரி இருக்கும். அது சாப்பிடுச்ச இலையில எதையாவது குளிச்ச போறோம், பிரசாதத்தை மீட்டு வச்சுட்டு அப்படியே பிரகாவட்டி மாதிரி அதை சொல்லுவா பாருங்க, எத்த கையால ஈயை கூட ஓட்ட காக்கா ஓட்ட மாட்டான், ஈயை ஓட்ட மாட்டான்னு சொல்லுவான். அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது, நான் கொஞ்சம் போறோம் மீதி வச்சுட்டு வரணும். ஏன்னு என்ன கிடையாது சாமான்யம் இல்லை. மேல பிதருபத கமன ஆவர்த்தனாதே, பிதருபத கமனம் போறதும் சரி போறத காட்டிலும் ஆவர்த்தனம் திரும்பி வருதல், திரும்பி வச்ச ஆதிசத்தம் இருக்கு. ஆதிசத்தினால என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அந்த நெல் விரிகி தானியமா மாறுறது, அதே மாதிரி புருஷன்கிட்ட போய் ரேதஸா மாறுறது, இந்த மாதிரிலாம் வேதனைகள். இது நமக்கு தேவை என்ன? இப்படிப்பட்டதுனால வேண்டாமை, அப்படிப்பட்டதுனால அதெல்லாம் நம்ம வைராகி பாதத்தில் பார்த்துட்டோம். ஆகவே வித்தியாசு அவன் பயப்படுறானோ, பயந்து பயந்து அது வைராகி பாதம் தெரிஞ்சு வச்சு. இது வைராகி பாதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கிருஷ்ணா அமிர்தா, கிருஷ்ணனே அமிர்தம். அந்த கிருஷ்ண அமிர்தமா அமிர்தமானது சாகர மாதிரி இருக்கான். நிம்மரமாவுடைய அமிர்தம்ன்றது ஏன்ன, அவன் பெண் அமுது உண்டவன். சமுதிரம் இது பண்ணா மதனம் பண்ணா சமுதிரத்தை கடைச்ச எத்தனையோ உற்பத்தி ஆச்சு. அதுல அந்த பெண் சாதாரண தேவதைகள் எல்லாம் வெறும் அமிர்தம் சக்கையா, ஆனா பெருமாளுக்கு தான் சுத்தமான அமிர்தம் கிடைச்சுதான். அது என்னன்னு பிராட்டி பிராட்டி வந்து கிடைச்சிட்டா அது ஆனந்தமா பெருமாள் தன்னுடைய பத்னி இவரோட அவதாரம் செய்யணும் அப்படின்னு நேரம் வந்து தெரிஞ்சுக்கிறான் வக்ஷஸ்தலத்துல. அதனால பெண்ண முதன்றவன், பெண்ண முதன்றவன் அவன் எத்திரப்பட்ட அமிர்தனா இருப்பான். அந்த மாதிரி ஒரு கிருஷ்ண அமிர்தம் அது, கிருஷ்ணாமிர்தமாகிற ஒரு சாகரம் அந்த சமுதிரத்துல. பராணம் கிருஷ்ணாம், சாதாரணமான கிருஷ்ண இல்ல, பராகாஷ்ட அப்படி ஒரு கிருஷ்ண ஆசை. வெளி பெருமாள் பெருமாள் பெருமாள் அதை அடைகிறதே அந்த பெருமாளுடைய பெருமாளாகிற ஒரு கிருஷ்ண அமிர்தம் இருக்கு. அந்த அமிர்தத்துல கிருஷ்ண வரணும். அந்த கிருஷ்ண வந்துருச்சுனாக்க அதுல நமக்கு வந்து எத்தனையோ வீரம் இருக்கு, அதெல்லாம் போயிடுச்சிருப்போம். அதெல்லாம் போய் பக்தியினால எம்பன இந்த கஷ்டங்கள்லாம் போய் எம்பனவான் கிட்ட எப்போ இந்த கிருஷ்ணையை கல்யாணம் பண்ணி வைக்கிறானோ, கிருஷ்ணைய நம்ம கல்யாணம் பண்ணி என்ன அர்த்தம், நம்மளை ஈடுபடுத்தணும் பெருமாள் கிட்ட. பெருமாளை தவிர்த்து நமக்கு அனன்யாஸ்தின் அனன்யாஸ்தின் பயன் தோமாம் அனன்யாக அர்த்தம் பண்ற பாஷகாரர், அனன்ய பிரயோஜனா மத் சிந்தனைக சுபாவா மத் சிந்தனைக பிரயோஜனா, என்ன சிந்தனை பண்றதுதான் பிரயோஜனம் அவளுக்கு, வேற ஒண்ணுமே இல்லையா. மனசு இருக்கிறதே எம்பெருமான் நினைக்கிறதுக்குதான், ஞானம் இருக்கிறதே பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்குதான். இந்த மாதிரி வளர்ச்சியா இருக்கு. மூக்கு பெருமாளுடைய புஷ்பங்கள், பெருமாளுடைய கிருத்துராய், இதையே மூந்து பார்க்கணுமா. கையோ பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணணுமா, அஞ்சலி பண்ணணுமா. நம்மளுடைய கால்கள்லாம் பெருமாள் கோயிலுக்கே போகணுமா. கடைசியில சொல்லிட்டு தலை எழுதுறதுக்கு தெரியுமோ, அவன் திருவடியில போய் இடிச்சுக்கிறதுக்கு, திருவடியில போய் இடிச்சுக்கணும் அப்படியே அங்கே விழுந்துருங்கோ அப்படிங்கிறார். அந்த மாதிரி நம்மளுடைய ஈடுபாடு கவனம் அது. அதனால யாவதாக்கு நினைத்தி எப்படி எல்லாம் சொன்னாக்கா நம்முடைய கிருஷ்ணைய கல்யாணம் ஆகுமோ, கிருஷ்ணைக்கு பெருமாளோட கல்யாணம் ஆகுமோ, சேருமோ, பெருமாள்கிட்ட ஈடுபாடு வருமா, பெருமாள்கிட்ட நம்ம ஒன்று போடுவோமா. அந்த மாதிரி தாவதுக்கம் அவ்வளவு ரெண்டு பாதத்தினாலும் சொல்லப்பட்டிருக்கு. வைராகி பாதம் என்ன, உபயலிங்க பாதம் என்ன, ரெண்டு பாதத்தினாலையும் சொல்லி அதை சொல்லிட்டோம்னாக்க அதுலேருந்து நமக்கு வந்துருச்சு என்னென்ன வந்துருது, இந்த லௌகிகள்லாம் வேண்டாம். எத்தனை பிறப்பு நமக்கு வந்தது, எவ்வளோ பிறப்பு. இந்த ஜென்மாதான் நமக்கு தெரியும், இந்த ஊர்ல பிறந்தேன், இந்த வம்சத்துல பிறந்தேன், இந்த கோத்திரத்துல பிறந்தேன், எங்க தாயார் இப்படி, எங்க தோப்பனார் இப்படி, எங்க பிதாமர் பிதாமர் எப்படி நம்ம வம்சம் சொல்லிக்கிறோம். ஆனால் போன எத்தனை ஜென்மாக்கள் இருக்கு, கோடி கோடிக்க ஜென்மாக்கள், அனாதியான பிறப்பு நமக்கு, அதுல எத்தனை நல்லா இருந்தோ தெரியாது. இதெல்லாம் இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்குமே, அதனால வேண்டாம். அதனால எம்பெருமானையே நினைச்சு கொடுப்போம், எம்பெருமான் திருவடி வார்த்தையே போனோம்னு ஆசைப்படுங்கோ. அப்படி நீங்க ஆசைப்பட்டாக்கா உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது, அப்பதான் உங்களுக்கு அதிகாரம் வரும். எதில் அதிகாரம் வரும், இந்த மாதிரி பெருமாளுடைய வித்தியைகள், பிரம்ம வித்தியைகள். இந்த பிரம்ம வித்தியைகள் அதிகாரம் வந்ததுன்னாக்க அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சாதன அங்கங்க சாங்கே எத்திர சாதனே பரமதிக்குமே, அங்கங்களோட கூடின மோக்ஷ சாதனம் உபாயம், உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுல இவனுக்கு சிந்தனை வரும். எப்பொழுதும் அந்த சிந்தனையிலேயே வரும், அதையே நினைப்பான். ஒரு புஷ்பத்தை பார்த்தாக்கா ஐயோ இதை பெருமாள் நல்லா இருக்கு, ஒரு நல்ல ஒரு சுண்ட வஸ்து பழத்தை வாங்கி இருந்தா பெருமாள் சாப்பிட்டு இந்த சிந்தனை தான் இருக்கணும், இந்த சிந்தனை தான் நமக்கு இருக்கணும், அதான் வாங்கிக்கணும். அது அப்படிலாம் இருந்தோம்னாக்கா நமக்கு மோக்ஷோபாயத்துல நமக்கு உள்ள சுந்தரவு. இப்படி சாதனம், இது உபாசனம். இந்த உபாசனம் எப்படிப்பட்டதுன்னாக்கா பகுவிதா சாஸ்திரம், பகுவிதா பேதங்கள், பல பேதங்கள். எப்படிப்பட்ட பல பேதம்னா வர்போனாக்கா விகல்பம்னு, விகல்பங்கள் நிறைய இருக்கு. எத்தனையோ பிரம்ம வித்தியைகள் அவாவாருக்கு பிடிச்ச பிரம்ம வித்தியை அனுசந்தானம் பண்ணலாம். அதுலதான் சுவாமி தேசீனம் சொன்ன சுபப்பிரகாசீனம் இருக்கு, சரணாகதியும் சரணாகதி பண்றோம். விகல்பம் பின்னாடி சொல்ல போற நானா சப்தாதி வேதார் பல வித்தியைகள், அதுல விகல்பா அவசிஷ்ட பலத்வாத் விகல்பம் தான், அது அவசிஷ்ட பலமா இருக்கணும். அவசிஷ்ட பலம் மோட்சத்தை எல்லாருக்கும் ஒண்ணுதானே. பாதர் சுவாமி கேட்ப, நீ ஆச்சாரமா இருக்க, நாங்கெல்லாம் அனாச்சாரமா இருக்கோம், நீ ஆச்சாரமா இருக்கிறதுனால மோட்சத்துக்கு போனா நீ முதல் ஃபர்ஸ்ட்ல உட்காருவ, நாங்கெல்லாம் அனாச்சாரம்னு கடைசி ரூபாய் இருக்குங்க, அங்க போனா எல்லாருக்கும் ஒரே ரோதான், எல்லாம் பிரமாசத்துக்கு தான் இருக்கு, அப்படித்தான் இருக்கணும். அதனால அவசிஷ்ட படம் மோட்சமானது எல்லாருக்கும் ஒரே படம் தான். அந்த மாதிரி அதனால பலவிதமான விகல்பங்களோட கூடினது அத நிர்பிரவகிப்பு. என்ன பிரம்ம வித்தியைகள்லாம் எவ்வளவோ இருக்கு, அவைகள்லாம் ஒண்ணு ஒண்ணு ஒரு வித்தியை பண்ண யாகங்கள் எல்லாம் பண்ண அப்படி ஒரு வாட்டி சோம யாகம் பண்ணா சொர்க்கம் கிடைக்கும், ரெண்டு வாட்டி பண்ணா இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும், மூணு வாட்டி பண்ணா அதிகம் அப்படிலாம் கிடையாது. இந்த உபோசனத்துல யாகங்களுக்குதான் அதெல்லாம் என்ன நஷ்டம், கொஞ்ச நாள் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த மோட்சப்படன்றது நிரபரிதமான ஆனந்தம், ஆனந்தமானதும் அக்ஷயமானதும் படன் தான் இது. ஆனந்தம் கிரம் அப்படிப்பட்ட படம் மோட்சப்படன், அது பெருமாள் அடைகிறது. அதனால இது விசேஷமாக 26 அதிகரணங்கள்னாலையும் இங்க விலட்சணமா கிடைக்கிற. ஆகவே இந்த பிரம்ம வித்தியை சொன்னது என்ன, பிரம்ம வித்தியை நம்ம அதிகரிக்கணும், அங்கங்களோட கூடன பிரம்ம வித்தியை அதிகரிக்கணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், வைராக்கியம் உண்டாகணும். அது முதல் பாகத்தை சொல்லிட்டேன், தெரிஞ்சிருந்தாதான் நமக்கு பயம் வரும், யோ இவ்வளோ தப்பு பண்றமே அப்படின்னு சொல்லணும். அதனால பிரம்ம வித்தியைகள்ல நமக்கு உள்ள போகணும் அப்படின்னா முதல்ல படி வைராக்கியம், லௌகிக விஷயங்கள்ல வைராக்கியம் வந்துடணும். அதன் பிறகு பெருமாள் கிட்ட ராகம் விசேஷமான ஆசை, விசேஷமான ஆசை கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணா வரணுன்றது கோதனும் ரெண்டாவது பாகம் உபயோகிங்க பாகம். இது ரெண்டும் நமக்கு வந்து வைராக்கியம் வந்து பெருமாள் கிட்ட கிருஷ்ணா வந்துருச்சோன்ன பெருமாளோட சேர்ந்து இருக்காது. அப்படி ஆயிடுச்சுனாக்க நமக்கு என்ன ஆகும், அதிகாரம் வந்துடும், பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறதுக்கு அதிகாரம் வந்துடும். அப்படி அதிகாரம் வந்தது என்ன, நாம எல்லாரும் அதிகரிக்க உபாசனத்தை அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த உபாசனத்தை வெறுமா நினைக்க முடியாது, அங்கங்களோட கூடின உபாசனத்தை அனுஷ்டிக்கணும். அப்படி அனுஷ்டிக்க ஆரம்பிச்சாக்க நமக்கு பல வித்தியுடைய சுரூபம்லாம் தெரிஞ்சு என்னதான் பண்ணணும், அதுக்கோசரம் இந்த பிரம்ம வித்யா நிஷ்டனைக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதிகாரிக்கு. அதுக்கோசரம் மூணாம் பாதத்தினால பிரம்ம வித்தியினுடைய விகல்பங்களை, நாலாவது பாதத்தினால இந்த பிரம்ம வித்தியைகளுக்கு வேண்டிய அங்கங்களை பார்க்கிறேன், கர்மாக்களும் அங்கங்கள், சமதமாதிகள், நம்மளுடைய இந்திரிய நிகிரகம் திராணிகள்லாம் அதெல்லாம் அங்கங்கள். இன்னொன்னு யாரா இருக்கு எது எது அங்கம், அதனால நாலாவது பாதத்தை சொல்ல போறேன். ஒரு பிரம்மச்சாரி இருக்கான் அவனுக்கு எப்படி இருக்கணும், ஒரு சன்னியாசி இருக்க அவருக்கு என்ன, ஒரு கிரகஸ்தனுக்கு அவருக்கு எது அர்த்தம், சன்னியாசி போய் யாகம் பண்ண பக்கத்துல போக கூடாது, சன்னியாசிகள் நெருப்பு பக்கத்துல போக கூடாது. அதனால அவளுக்கு யாகத்துல அவளுக்கு எது இல்லை, அதே கிரகஸ்தன் தான் நெருப்பு வேணும், அது அவனுக்கு இருக்கு. இந்த மாதிரியாக இத்தனை அங்கங்களையும் சொல்லணும், அதெல்லாம் நாலாம் பாகத்தினால எல்லாத்தையும் சாய்க்கிறேன். இப்படி நாலு பாதங்கள் முதல் ரெண்டு பாகத்தினுடைய சுவாரஸ்யம் என்ன, அடுத்த ரெண்டு பாகத்தினுடைய சுவாரஸ்யம் என்ன அப்படிங்கறதெல்லாம் பத்தி இந்த ரெண்டு பாகத்துல சாய்க்க போறேன்னுட்டு சங்கரையும் சாய்க்கிறேன். ஸ்லோகத்துல பாருங்க, கல்யாண குணஜானே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.